வெண் நிலவே என் வாழ்வே நீராய் நிலவே வெண் நிலவே பிரித்தாலும் பிரியாலும் நம் காதல் அழியாது வரும் தடைகளை உடைத்திடு உறவுக்கு வழி கொடி வாவாயுடன் நிலவே வெண் நிலவே என் வாழ்வே நீராய் நிலவே வெண் நிலவே நிலவே நீதான் நிலவே நிலவே